நீனா பீச்சில நடந்தா காத்துல கலந்தா மூச்சுல கவுந்துட்ட மாப்பிள்ள படவா ராஸ்கலு இதுவா மேட்டரு ஜெயிலே டார்ச்சரு புரியல ஃபியூச்சரு பறவையாக பிறந்து விட்டால் சிறைகள் இல்லடா பறந்து போக நமக்கு ரெண்டு சிறகு இல்லடா சும்மா வந்ததில்ல ஜெயில் நம்ம கட்டியது நம்ம கட்டியது நமக்கு லாடம் கட்டியது மெரினா பீச்சில நடந்தா காத்துல கலந்தா மூச்சுல கவுந்துட்ட மாப்பிள்ள பீடிக்காக இங்க யுத்தம் கூட வெடிக்கும் போலீஸ் லத்தி சார்ஜ் அடக்கும் போட்டு தள்ளும் என்கவுண்டர் காட்சி கூட நடக்கும் அட சாட்சி ஏது நமக்கும் அரசியலும் கிரிமினலும் கலக்கும் சிறை கூட அதுல கலங்குதடா நாடும் உலகம் உருண்டை என்றவனையே உள்ள தூக்கி போட்டா அதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டா பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் பிறந்த இடமடா இது அறிய பெரிய தத்துவம் எல்லாம் விளைஞ்ச நிலமடா மெரினா பீச்சில நடந்தா காத்துல கலந்தா மூச்சில கவுந்துட்ட மாப்பிள்ள படவா ராஸ்குலு இதுவா மேட்டரு ஜெயிலே டார்ச்சரு புரியல ஃபியூச்சரு பறவையாக பிறந்து விட்டால் சிறைகள் இல்லடா பறந்து போக நமக்கு ரெண்டு சிறகு இல்லடா சும்மா வந்ததில்ல ஜெயில நம்ம கட்டியது நம்ம கட்டியது நமக்கு நாடாங்கட்டியதே